காஞ்சிக்கு அருகில் உள்ளதொரு திவ்ய தேசம் திருப்புட்குழி. பிராட்டியை இராவணன் அபகரிக்க முயன்ற போது அவனோடு போரிட்டு அப்போரில் விழுப்புண்கள் பலவற்றை உடம்பிலே ஏற்றவன் ஜடாயு என்ற பருந்தரிசன். சீதையை இராவணன் கொண்டு போன செய்தியை ராமபிரானுக்கு தெரிவித்து உயிரை விட்டான். தசரதனுக்கு நண்பனான ஜடாயுவை தந்தையாகவே கருதி அவனுக்கு சம்ஸ்காரம் செய்தான் ராமபிரான். புல் பறவையான ஜடாயுவை குழியிலே இட்டு சம்ஸ்கரித்த இடமாதலால் இந்த திவ்ய தேசம் திருப்புட்குழி என்ற பெயர் பெற்றது. கலியனுடைய பாசுரங்களில் இரண்டு இடங்களில் இந்த திவ்ய தேசம் குறிக்கப்பட்டுள்ளது. மரகதத்தை புட்குழியம் போரேற்றை என்று பெரிய சிறுமடலில் கலியன் மங்களாசாசனம். இவ்வெம்பெருமானை பற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம் பரமார்த்த ஸ்துதி. 10 ஸ்லோகங்கள் கொண்ட சிறிய ஸ்தோத்திரமானாலும் பிரபன்னர்கள் அறிய வேண்டிய சிறந்த அர்த்தங்களை வெளியிடுவதால் இந்த ஸ்தோத்திரம் பரமார்த்த ஸ்துதி என்ற பெயர் பெற்றது. கலியனரை குடிகொண்ட கருத்துடையவனான சுவாமி தேசிகன் இவ்வெவ்வருமானை ரணபுங்கவ ஆகபுங்கவ என்ற சொற்களால் பல இடங்களில் விளிக்கிறார். இவை போரேறு என்பதின் வடமொழி ஆக்கம். இந்த திவ்ய தேசத்தில் உள்ள புஷ்கரணி ஜடாயு புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. அதன் கரையிலே பாரிஜாத மரம் போன்று எம்பெருமான் எழுந்தருளியுள்ளான். மற்ற மரங்களின் பழங்கள் உயரமாயிருப்பவர்க்கே எட்டும், குட்டையாயிருப்பவர்க்கு எட்டாது. ஆனால் இந்த பாரிஜாதத்திடமிருந்து நெட்டையோ குட்டையோ யாராயிருந்தாலும் அடிபணிந்தால் பயனடையலாம். தேவரையரை துதிக்க விரும்பும் அடியனருக்கு அருள் புரிய வேண்டும். மூலமாகிய ஒற்றையெழுத்திலும் பார்த்தன் தன் தேர் முன்பும் நின்று காக்கும் உன்னை போரேறி என்பர். அடியார்களை காப்பது உனக்கு ஒரு வேள்வியாகவே உள்ளது. விட்டு பிரியாத தாமரையால் விஜயபத்னி கருணை முதலிய குணங்கள் ரித்துவிக்குகள். இந்த வேள்வியை உன்னாலன்றி வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. உன்னை சரணடைந்தவர்கள் உன் குத்தேவலை அன்றி வேறொன்றை விரும்பார். 4 வகை புருஷார்த்தங்களையும் உதறி தள்ளி உனக்கே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர் உன்னிடமிருந்தே பலன்களை பெறுவர். இவ்விஷயத்தில் ஜடாயு உதாரணம். விபீஷணனாகவே இருப்பினும் ராவணனாகவே இருந்தாலும் அபயம் தருவேன் என்று சொன்னனி அடியேனை கைவிடலாகாது. ஆதிசேஷன் கருடன் முதலானவர்கள் பெறக்கூடிய கைங்கரியங்களை தந்து உன் அடிக்கீழே வாழ்த்தி எனக்கு அருள வேண்டும். புட்குழியம் போரேற்றின் அருளினால் தோன்றின இந்த ஸ்தோத்திரத்தை அசூயையற்ற பிரபன்னர்கள் ஏற்க வேண்டும் என்கிறார்.